श्रीमान वेंकटनाथार्यकवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि 16வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறோம். அதாவது வக்ஷஸ்தலாவஸ்தான ஸ்தபகத்துல 16வது ஸ்லோகம். பரம துளசீதமனகே வனமாலாப்தம் சுலக்ஷ்மணா கலிதம் கலயசி சத்ரூபயுதம் கமலே வக்ஷோஹரேர் மகாராமம். ஸ்லோகம் சின்னதா இருந்தாலும் நிறைய அர்த்தங்கள், ரெண்டு மூணு அர்த்தங்களை உள்ள வச்சிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. அவர் ஸ்லேஷ யமக சக்கரவர்த்தி அப்படின்றதாக அவருக்கு ஒரு விசேஷணம் உண்டு. இதுல ஸ்லேஷத்தை ரொம்ப அழகா கையாண்டிருக்கார். அவருக்கு வந்து யமகம் ஸ்லேஷம் ரெண்டுத்துலயும், யமகம்ன்றது ஒரு பிரபேதம், அது ஒரு சப்தாலங்காரம். ஸ்லேஷம்ன்றதும் ஒரு விதத்துல பார்த்தா சப்தாலங்காரம் தான், இருந்தாலும் அது அர்த்தாலங்காரத்துக்கு அர்த்தத்துக்கு ரொம்ப சககரிக்குமானபடினால அதை ஸ்லேஷத்தை உசந்ததாவே கொண்டாடுற. சாதாரணமா யமகாதிகளுக்கு வந்து சப்த அலங்காரங்களை காட்டலாம் அர்த்த அலங்காரங்கள் தான் கிரேட். இது சப்தாலங்காரத்துல சேர்க்கலாம் போல இருந்தாலும் இது அர்த்தத்துக்கும் சககரிக்கிறதுனால இத வந்து எல்லாருமே கொண்டாடுறது. அந்த ஸ்லேஷை அப்படி ஸ்லேடை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா, அதுதான் ஸ்லேஷம்னு சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, ஸ்லேஷாலங்காரஹா அப்படின்னு சொல்லுவா. அடுத்தது இந்த ஸ்லோகத்துல அதை எப்படி கையாண்டிருக்காருன்னு பாருங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பரம துளசி தமனகே ஒரு பதம், வனமாலாப்தம் சுலக்ஷ்மணா கலிதம் கலயசி சத் கலயசி சத்ரூபயுதம் கமலே வக்ஷஹா ஹரேஹே மகாராமம். பாருங்க இதுல சுலக்ஷ்மணான் ரெட்ல லக்ஷ்மண சப்தம் வருது, மகாராமம் ரெட்ல ராமசப்தம் வருது. அதனால ராமாயண விற்த்தாந்தம் கூட இதுல தெரியுற மாதிரி நம்மளுக்கு ஒரு சாதாரணமாவே தோணும் வாசிக்கச்ச. ஆனா இந்த இடத்துல அந்த அர்த்தம் இம்பார்ட்டண்டா இல்ல, தாயார பத்தி மட்டும் சொல்ற ஸ்லோகம் தான். ராமா ரமா அப்படின்னு, ராமா ஆராமா ரமயதீதி ராமா அப்படின்னுட்டு ரமயதீதி ராமா அப்படின்னு கூட ஸ்திரீகளை ராமா அப்படின்னு கூட சொல்லலாம், ஆராமா அப்படின்னு சொல்லலாம். அதே ஆராம சப்தத்துக்கு ஒரு நல்ல தோட்டம்னு ஒரு அர்த்தம் உண்டு. சோ இதுல வந்து இருக்கிற விசேஷங்கள் எல்லாம் பார்த்தா வக்ஷஸ்தலத்தின் அவஸ்தான பத்தி இல்லையா, ஸ்தபகம் இல்லையா, அது வக்ஷஸ்தலமானது ரொம்ப அழகா இருக்கு. எவ்வளவு அழகு அப்படின்னா ஒரு 5 வஸ்துக்கள் அதை அழகுபடுத்துறதுக்காகவே இருக்கு. அந்த வஸ்துக்களை அந்த அழகுபடுத்துற அந்த 5 வஸ்துக்கள் இருக்கே அத சொல்லுவா, அதை பத்தி சொல்லச்ச. ஸ்ரீவத்சம் வனமாலா, ஸ்ரீவத்ச வனமாலா ஸ்ரீ துளசி கௌஸ்துபோஜ்வலம் என்று நாம் சாதாரணமாவே அனுசந்தானம் பண்ற ஸ்லோகம். ஸ்ரீவத்ச வனமாலா ஸ்ரீ, ஸ்ரீவத்சம் என்கிற அடையாளம், வனமாலா என்கிற அந்த மார்பில அவர் அணிஞ்சிருக்கிற மாலை, அடுத்தது துளசி, லக்ஷ்மி ஸ்வயம் லக்ஷ்மியே எழுதிருக்கிறது, கௌஸ்துபம் என்கிற இந்த 5 வஸ்துவானது பெருமாளுடைய மார்பை அலங்கரிக்கிறது. அத 5 விசேஷணங்களால சாதிக்கிறார். பரம துளசி தமனகேன்னு முதல் விசேஷம், அதுக்கு மித்த சம்போதனம் என்னடனா அனகே அப்படின்றது சம்போதனம். பரம துளசி தம் பிளஸ் அனகே, அத வந்து பதம் பிரிச்சுக்கிச்ச, பரம துளசீதம் அனகேன் நான் பிரிச்சுட்டேன், பரம துளசீதம்னு பிரிச்சுக்கோங்கோ. பரம துளசீதம் பிளஸ் அனகே, அனகே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப அழகானவள்னு ஒரு அர்த்தம், குற்றமற்றவள்னு ஒரு அர்த்தம். அனகஹா நிர்மலமானவள், ஒருவிதமான தோஷமும் இல்லாதவள் அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம், நிர்மலை நிர்மலா அப்படின்னு. ஹே அனகே பரம துளசீதம், வர இதுல சீதா சப்தமும் வந்திருக்கிறதுனால அது அவிபாவ சமாசமானதுனால சீதாயும் இதுல விற்த்தாந்தத்துல வர, சீத சப்தத்தினால சீத்தையும் எடுத்துக்கலாம், லக்ஷ்மண சப்தத்தினால லக்ஷ்மணத்தையும் எடுத்துக்கலாம், லக்ஷ்மணனையும் எடுத்துக்கலாம், லக்ஷ்மண சப்தத்தினால இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்க போறோம், அதுக்கப்புறம் இன்னொரு அர்த்தமும் எடுத்துக்க போறோம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. இது ஸ்லோகத்துக்காக கொஞ்சம் நிறையவே நம்ம மனக்கட்டு புரிஞ்சுக்கணும், அது அந்த அளவுக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணா நல்லது இந்த ஸ்லோகத்துல. மற்றபடி எல்லா ஸ்லோகம் மாதிரி இருந்தா நான் நீள போயிடுவேன், இதை கொஞ்சம் எல்லாருக்கும் நன்னா சொல்லிக் கொடுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன். அதே சமயத்துல உங்களுக்கு நன்னா புரியணும்ன்றதுதான் என்னுடைய உத்தேசம். பரம துளசி இதம், பரம துளசி இதம், இதம் இணுகதவுன்னு தாத்து, பரம உயர்ந்த துளசியோட கூடியது அப்படின்னு அர்த்தம். இது எதுக்குடா விசேஷனம்னா ஹரேர் வக்ஷஹான்னு பின்னாடி வரப்போறது. ஹரேஹே வக்ஷா, வக்ஷஹா ஹரேஹேன்னு போட்டிருக்கார், ஹரேஹே வக்ஷஹான்னு நம்ம மாத்திக்கணும். பெருமாளுடைய அந்த வக்ஷஸ்தலம் மார்பு, எப்படி இருக்குன்னா, பரம துளசி தம் ரொம்ப உயர்ந்த துளசியோட கூடியது, வனமாலாப்தம் வனமாலையா ஆப்தம் வனமாலாப்தம் வனமாலையால் தானே வந்து அடையப்பட்ட அந்த திருமார்பு வக்ஷஸ்தலம், அந்த ஹரேஹே வக்ஷஹா என்பது வனமாலாப்தம் வனமா வைஜயந்தி என்கிற வனமாலையால் தானாக அடையப்பட்டது. அது வந்து வைஜயந்தியே தானா வந்து இதுதான் நம்மளுக்கு உயர்ந்த இடம்னு லக்ஷ்மி மாதிரியே வந்து தான் உட்காண்டது. அதனால வனமாலையா ஆப்தம் வனமாலாப்தம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வனமாலையே பெருமாள் ஆபூஷணமாக போட்டு இருக்கார், அதனால வனமாலையா ஆப்தம்னு சார்ந்தது. அதுவே வந்து உட்காண்டதுன்னு சொல்றதுன்றது எதுவும் சரித்திரம் இருந்தா தான் சொல்ல முடியும். ஆனா வனமாலையா ஆப்தம்னு வனமாலைக்கு ஒரு கர்த்திருவம் இந்த இடத்துல தெரியறது, அதனால அந்த மாதிரி அர்த்தம் சொல்லணும். அது இல்லைன்னா கவுனமா வச்சுட்டோம்னா வனமாலையே அவர் அணிஞ்சுட்டு இருக்காருன்ற அர்த்தத்தோட முடிக்கவும் முடிக்க முடியும். வனமாலையா ஆப்தம் அது எதுக்கு விசேஷம், ஹரேர் பக்ஷஹாக்கு, வனமாலையால் அடையப்பட்ட மார்பு. சுலக்ஷ்மணா கலிதம், சுலக்ஷ்மம் லக்ஷ்மம்னா அடையாளம்னு அர்த்தம், ஒரு அர்த்தம் லக்ஷ்மணா, லக்ஷ்மணான்றது திருத்தியா விபக்தி. சோ லக்ஷ்ம லக்ஷ்மணி லக்ஷ்மணி, லக்ஷ்ம லக்ஷ்மணி லக்ஷ்மணி லக்ஷ்மணா, பக்ஷ்ம சப்தம் லக்ஷ்ம சப்தம் எல்லாம் ஒரே அர்த்தம், ஒரே மாதிரி. பக்ஷ்மன்னா இந்த கண்ணுடைய மேல் ரப்பைக்கு பேரு பக்ஷ்மன்னு பேர். அந்த இந்த இடத்துல வந்து லக்ஷ்ம அதுவும் அதே மாதிரி சப்தம், சப்தத்துல ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது. லக்ஷ்ம லக்ஷ்மி பக்ஷ்ம பக்ஷ்மணி பக்ஷ்மானி, லக்ஷ்ம லக்ஷ்மணி லக்ஷ்மணி, லக்ஷ்மன் அடையாளம் ஒரு சின்னம். ஏன்னா சுலக்ஷ்ம நல்ல ஒரு சின்னம், ஸ்ரீவத்ஸம் என்கிற ஒரு நல்ல சின்னத்தினால் ஆகலித்தம் அலங்கரிக்கப்பட்டது அப்படின்னு. ஆகலித்தம்னா கூடியதுன்னு கூட அர்த்தம் சொல்லிடலாம், ஆனா கலி காமதேனுகுனிட்டு இந்த தாத்துக்கு வந்து வேண்டிய அர்த்தத்தை சொல்ல முடியும். நம்ம எந்த அர்த்தம் வேணாலும் பொருந்தும் அப்படின்னு ஒரு தாத்து வச்சிருக்க. ஆனா இது ஆகல சகாயித்தம் ஆகலயசி சகாயித்தம் ஆகலயதி அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்றான்னு அர்த்தம். சகாயித்தம் ஆகலயதி அப்படின்னா அவன் இப்பாடு செய்கிறான்னு கூட அர்த்தமாகும். சோ கலி காமதேனுகுன்னு அந்த கலிதாத்துக்கு காமதேனுன்னு சொல்றாரு, வேண்டிய அர்த்தத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றதுனால. சோ ஆகலித்தம் இந்த இடத்துல அலங்கரிக்கப்பட்டது என்ற அர்த்தத்தை எடுத்துக்கொள்ளலாம். சுலக்ஷ்மணா ஆகலித்தம் நல்ல ஒரு சின்னத்தால் அலங்கரிக்கப்பட்டது எது, ஹரேர் வக்ஷஹா. அந்த தாயார் எழுறதுக்கு முன்னே அவளுக்கு ஒரு டிசைன் போட்டுதான் ஒன்னு இடம் சொன்ன மாதிரியாக அங்க ஒரு ஸ்ரீவத்சம்னு ஒரு சின்னம் இருக்கு, அந்த சின்னத்துலதான் தாயார் வந்து எழுதினது. அதனால ஸ்ரீவத்சத்தினால் ஸ்ரீவத்சம் என்கிற மருவினால் அடையாளத்தினால் சின்னத்தினால் ஆகலித்தம் அலங்கரிக்கப்பட்டது அந்த திருமார். சத்ரூபயுதம் நல்ல அழகுடையது, மகாராமம் பேரழகியை தன்னிடத்தில் உடையது. மகா மகத் மகதி ஆராமா எஸ்மின் தத்து மகாராமம், மகத்யா ஆராமையா யுக்தம் அப்படின்னு ரொம்ப உயர்ந்த ஆராமா அப்படின்னா அர்த்தம் ஒரு அழகான பெண் அர்த்தம். ராமான பெண் அபிராமா ஆராமா அப்படிலாம் உபயோகப்படுத்த டாப் பிரத்தியம் வந்ததுனாலே ஸ்திரீத்வத்தை விவக்ஷ பண்ணும் ராமா அப்படின்னு, ரமா அப்படின்ற மாதிரி ராமா அப்படின்னு சொல்லலாம். கேட்டுருக்க வளம் ரமா, இங்க வந்து ராமா அப்படின்ற சப்தமானதும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுனால யாருனா தவறி போய் ரமான்றத ராமான் படிச்சுட்டா தப்பு கிடையாது, ஏன்னா ராமானும் படிக்கலாம் ராமான் படிச்சக்க அதுக்கும் அதே அழகிய பெண் அர்த்தம் ஆயிடும். சோ மகாராமம் ஒரு பேரழகியை தன்னிடத்தில் உடையது, அதாவது லக்ஷ்மி எங்க எழுதிருக்கான்னு அர்த்தமா. சத்ரூபயுதம் நல்ல அழகுள்ளது, தானே அழகுள்ளது, மேலும் அழகியை தன்னிடத்தில் உடையதான வக்ஷஹா வக்ஷஸ்தலத்தை என்ன கலையசி பண்ணுகிறாய், கலையசி அப்படின்னு தாத்து இருக்கீங்க. கலையசின்னு முதல் கலையசி சத்ரூபயுதம் கமலே வக்ஷஹாரேர் மகாராமம், அப்படிப்பட்ட ஒரு அழகான மார்பை நீ உண்டு பண்ணுகிறாய் அப்படின்னு அர்த்தம். இவ்வளவும் இருந்தா கூட லக்ஷ்மி இல்லைன்னா அது அழகே இல்லை, அதுக்கு ஒரு அழகே இருக்காதான் அப்படின்னால ஹரியினுடைய மார்பை அழகுபடுத்தும் பேரழகியாக லக்ஷ்மியை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிறார்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் அது பரம துளசி ஈட்டம்ன்றதுக்கு வேற அர்த்தம் இல்லாம அதே உயர்ந்த துளசியோடு கூடினதுன்னே வச்சுருங்கோ. இந்த வனமாலாப்தம் அப்படின்னா வனன்ற சப்தத்துக்கு தோட்டம்னு ஒரு அர்த்தம், வனம் அப்படின்றது. வனமாலா அப்படின்னு எடுத்துட்டாக்கா அது வந்து ஒரு மாலை அப்படின்னு நம்ம வைஜயந்தி அப்படின்னு சொன்னோம். வைஜயந்தீம் வனமாலாம் பிப்ரன் பிப்ரத்து அப்படின்னுட்டு பிப்ரன் கிருஷ்ணஹா, கிருஷ்ணர் வனமாலைய போட்டு அந்த ராசன் ராச நிறத்தியத்துக்கு தயாரானார்னு வருது. அந்த மாதிரியாக வனமாலாப்தம்ன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா வனமாலா வன வனத்தினுடைய காட்டினுடைய பெரிய தோப்பினுடைய மாலா வரிசையை உடையது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இந்த ஆராமம்ன்ற சப்தத்துக்கு நம்ம இன்னொரு அர்த்தம் தோட்டம்னு சொல்ல போறோம். அசோ இந்த வக்ஷஸ்தலத்தை ஒரு பெரிய தோட்டமாக மாத்துகிறாய் அப்படின்னு வரும். முதல்ல வந்து ரொம்ப அத அழகான அந்த மார்பை நீ பண்ணுகிறாய்னு வந்தது. இப்ப என்னடான்னா அலங்கரிக்கிறாய்னு அப்ப அர்த்தம் சொன்னோம். இப்ப என்ன சொல்றோம்னா கலையசின்னு மறுபடியும் களி காமதேனுன்ற அந்த களி தாத்து தான் யூஸ் பண்றார். கலையசி ஆக்களித்தம் ரெட்லயும் கலிதாத்துவை யூஸ் பண்ணார், கலையசின் ரெட்லயும் அதே யூஸ் பண்றார். சோ அந்த இடத்துல கலையசின்னா ஹே லக்ஷ்மியே நீயே அலங்கரிக்கிறாய்னு அர்த்தம். இப்ப மகாராமம் கலையசின்னா பெரிய தோட்டமாக செய்கிறாய்னு அர்த்தம், வெறும் செய்கிறாய்னு அர்த்தம். ரெண்டாவது அர்த்தத்துல எப்படின்னா இது தோட்டத்துல என்ன இருக்கும், பெரிய தோப்புகள் இருக்கும், வரிசையா இருக்கும் அதெல்லாம். அதனால வன மாலா, மாலான்ற சப்தத்துக்கு இங்க ஒரு வரிசைன்னு அர்த்தம், ஒரு வனமாலா அப்தம் அதனால அர்த்தம். நிறைய பெரிய பெரிய தோப்புகள்லாம் இருக்கு, வரிசையா இருக்குன்னு அர்த்தம். ஒண்ணு சுலக்ஷ்மணா கலித்தம், லக்ஷ்மணா லக்ஷ்மன்றதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து சாரச பெண் பறவைக்கு லக்ஷ்மன் அர்த்தம். லக்ஷ்மன்ற சப்தத்தை அங்கேயும் யூஸ் பண்ணும். ஏன்னா லக்ஷ்மணம் நாம் நிச்சின்னே சரஸ்யாம் லக்ஷ்மணா கொச்சித்து அப்படின்றதாக மேதினின்ற கோஷம் சொல்றது. சரஸ்யா சாரஸ்யாம் அப்படின்னு சாரசி சாரச பக்ஷி, சாரசி அப்படின்னு சாரச பக்ஷி பெண் பக்ஷி, அது ஆண் பக்ஷியா இருந்தா சாரசகன் தான் சொல்லுவோம். சாரசி சாரஸ்யாம் சாரஸ்யாம் இந்த சாரசி என்ற பக்ஷியினுடைய மீனிங்ல கூட இந்த லக்ஷ்மணான்ற சப்தத்தை யூஸ் பண்ணலாம். லக்ஷ்மணம் நாம்னி அது ஒரு பேரு, சின்னம் லக்ஷ்ம அப்படின்ற சின்னத்தினுடைய லக்ஷ்மணம்னு சொல்லலாம், லக்ஷம் லக்ஷ்மன் சொல்லலாம். அது சின்னம் அடையாளம்ன்ற அர்த்தத்துல நம்ம பேருக்குமே பார்த்தோம் அந்த ஸ்ரீவத்ஸ லக்ஷ்ம அப்படின்ற இடத்துல. சரசி சாரசி சாரச பக்ஷி அதுக்கும் சாரஸ்யாம் லக்ஷ்மணா கொச்சித்து, சில இடங்கள்ல லக்ஷ்மணா அப்படின்ற சப்தம் உபயோகப்படுத்தப்படுகிறது இந்த அர்த்தங்கள்ல. லக்ஷ்மணம் நாம்னி, லக்ஷ்மணம் சொன்னா நாம பேரு, லக்ஷ்மணம் நாம்னி சின்னே என்ன சின்னம் லக்ஷ்ம தலக்ஷணம் அப்படின்றதா அமரகோஷம். சாரஸ்யாம் சாரச பக்ஷி விஷயத்திலயும் இந்த பிரயோகத்தை பண்ணலாம். லக்ஷ்மணம் சுலக்ஷ்மணா கலித்தம், ஏன்னா ஒரு தோட்டமா இருந்ததுன்னா அதுல நிறைய பறவைகள் வந்து உட்காரும், அதனால சுலக்ஷ்மணா கலித்தம் நல்ல சாரச பெண் பறவையோடு கூடியது அப்படின்றது லக்ஷ்மணா சுலக்ஷ்மணா கலித்தம் ஒரு அர்த்தம். சத்ரூபயுதம் சத்ரு உபயுதம் சத் நன்ற, அங்க என்ன பண்ணுவோம் சத்ரூபயுதம் நல்ல அழகுன்னு ரூபத்துக்கு அழகுன்னு அர்த்தம் பண்ணும். சத்ரு உபயுதம் த்ருன மரங்களுக்கும் பேரு, த்ருமஹா அப்படின்னு த்ருன்னு சொல்லலாம் த்ருமஹான்னு சொல்லலாம். சத்ரு உபயுதம் நல்ல மரங்களுடன் கூடியது அப்படின்னு அர்த்தம். உபயுதம் கூடியது சேர்ந்தது, நல்ல மரங்களுடன் கூடியது, நாட் ஒன்லி ஒரு தோப்பு மட்டும் இல்ல, ஒரே தோப்புனா மாந்தோப்பு மட்டும் இல்ல, எல்லா மரங்களும் நல்ல உயர்ந்த மரங்கள் எல்லாம் இருக்குன்னு. அதுக்காக சத்ரு உபயுதம் சத்ரு உபயுதம் மகாராமம் பெரிய ஆராமம் தோட்டமாக அந்த மார்பை கலையசி பண்ணுகிறாய். ஹரேஹே வக்ஷஹா துவம் ஆராமம் கலையசி மகாராமம் கலையசி பெரிய தோட்டமாக பண்ணுகிறாய் அப்படின்றதாக ஒரு தாயார் இருந்தாக தாயார் எழுதுறதுனால அது தோட்டமாகவும் தெரியறது. தான் அத்தாயார் எழுதுறதுனால தான் அதுக்கு அழகு கூடுகிறது. இல்லைன்னா மீதி நாலு வஸ்துக்கள் இருந்து கூட தாயார் இல்லைன்னாக்கா அது அவ்வளோ சோபித்தமா இருக்காது. அதனால தாயாரே ஹே அனகே துவம் கலையசி துவம் மகாராமம் கலையசி மகாராமம் இடத்துல அந்த இடத்துல பேரழகியுடன் கூடியதாக உன்னாலேயே பேரழகியான உன்னால் கூடியதாக நீயே செய்கிறாய் அப்படின்னு அர்த்தம் முதல்ல சொன்னார். இப்ப மகாராமம் பெரிய தோட்டமாக பண்ணுகிறாய்னு சொன்னார். இப்ப இன்னொரு அர்த்தம் மறுபடியும் சொல்ல போகிறார் என்னன்னா பரம் அதுல சீதம், பரம் உயர்ந்த உயர்ந்தவன் உயர்ந்த உயர்ந்தவன் அர்த்தம். பரம் அப்படின்னு தனியா பதம் பிரிச்சுருக்கும். முதல்ல பரம துளசீதம் பரம துளசி பரமையா துளசியா இதம் அப்படின்னு அர்த்தம் பண்ணும். இப்போ பரம் அப்படின்னு உயர்ந்தது மிகவும் உயர்ந்தது அந்த வக்ஷஸ்தலம் அப்படின்னு அர்த்தம். அந்த வக்ஷஸ்தலம் பரம் உயர்ந்தது. அதுல சீதம் அப்படின்னா அதுல சீதம் அதுலயா சீதையா யுதம் உயர்ந்த அவளுள் யாராலும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயர்ந்த ஸ்ரீரத்னமாகிற சீதையால் சீதையுடன் சீதையை உடையவன் அதுல சீதம் பரம் உத்கிருஷ்டம் ராமம்னு பண்ண போறார். அதனால அதுல சீதம் உயர்ந்த சீதையை உடையவன் வனமாலாப்தம் வனமாலையா வனமாலாப்தம் வனமாலாம் பிராப்னோதி வனமாலாப்தா வனமாலையா வனமாலாம் ஆப்னோதி அதாவது காட்டுக்கு போனவன் அர்த்தம். வனமாலார் என்ன வனங்களுடைய ஒரு வரிசை, வரிசையா அந்த காரணம் வந்தது, அந்த வனம் வந்தது, அந்த வனம் வந்ததுன்னு ஒரு வனம் வனாந்தரம் கச்சன், ஒவ்வொரு வனத்திலேருந்து இன்னொரு வனத்துக்கு போய் அப்படிதான சீதையும் ராமனும் சிரமப்பட்டா. அதனால வனமாலாப்தம், வனங்களுடைய வரிசையால் வரிசையை அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம் வனமாலாப்தம். சுலக்ஷ்மண ஆகலித்தம், நல்ல லக்ஷ்மணன் என்கிற தனக்கு சேவகனால் கூடியவன், சேவகனுடன் கூடிய. சுலக்ஷ்மண ஆகலித்தம் நாம் நீன்னு வந்தது, லக்ஷ்மணம் நாம் நீ சின்னேச்ச நாமா இதுதான் பெயர். லக்ஷ்மண ஆகலித்தம் சத்ரூபயுதம், தானே ரொம்ப அழகானவன் அர்த்தம். ராமர் ரொம்ப அழகு என ஒரு ஒரு ஒரு ஒரு பெண் பெண்களுக்கு தான் அழகு அப்படின்னு சொன்னாக்க துளிவுண்டு ஸ்திரீ அம்சம் ஆண்களிடத்துல உண்டு, கொஞ்சமா பெண்களிடத்துல ஆண்களுடைய அம்சம் உண்டு, அப்பதான் தைரியாதிகள்லாம் வரும். இல்லைன்னா ஆண்களுடைய அம்சம் கொஞ்சமாவது பெண்களிடத்துல இல்லைன்னாக்க அவ தைரியசாலிகளாக இருக்க மாட்டா. ரொம்ப பெண் அம்சம் நிறைய இருக்கும் சில பேரிடத்துல, அவ ஆத்தோட இருப்பா, அவ பாட்டுக்கு அவளுடைய காரியத்தை கவனிச்சுட்டு இருப்பா, ஆத்துக்கார் என்ன சொல்றாரோ அதான் கேட்டுட்டு இருப்பா. அந்த மாதிரிதான் எல்லாரும் ஸ்திரீகளை இருக்கணும்னு ஆசைப்படுறா லோகத்துல. ஆனா வஸ்துதா அப்படி இருக்கணுமானா இருக்கக்கூடாது, கொஞ்சம் தைரியம் இருக்கணும். ஆத்துக்காரரை எதிர்த்து கேட்கறதுக்கு, தப்பு பண்ணார்னா எதிர்த்து கேட்கறதுக்கு ஒரு ரெண்டு வருஷம் வார்த்தையாவது தெரியணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஸ்திரீ ஆத்துக்கார் என்ன பண்ணாலும் கேட்கவே மாட்டா. அந்த மாதிரி எல்லாம் இருந்தாக்கா ஆத்துக்காரர்கள் என்ன அட்டகாசம் பண்ணிருக்காருன்னு தெரியும். அந்த மாதிரி இல்லாம இருக்கக்கூடாது. அதனால கொஞ்சம் லக்ஷ்மி வந்து கொஞ்சம் அப்படி மிரட்டும் போடக்கூடியவள் இல்லையா. அந்த மாதிரி சீதையும் கொஞ்சம் ராமரை பார்த்து கொஞ்சம் எதிர்த்து கேள்வியும் கேட்கக்கூடியவள். அது இப்போ பிரசங்கம் இல்ல இருந்தாலும் சொன்ன, அதுல சீதம் வனமாலாப்தம் சுலக்ஷ்மணா கலித்தம் சத்ரூபயுதம், அதாவது அழகிய அழகு அப்படின்னா யாரையா பார்த்து ஹேண்ட்ஸம்னு சொல்லாமே தவிர பியூட்டிஃபுல்னு சொன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் ஸ்திரீ அம்சம் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அதனால சத்ரூபயுதம் மகாராமம், பெரிய ராமனே இந்த இடத்துல ராமம், மகாராமம் கலையசி பண்ணுகிறாய் ஹே சீதையே அதுலசி. இப்ப வந்து அவனை ஹே லக்ஷ்மியே நீதான் அவனை அதுல சீத்தமனாகவும் நல்ல உயர்ந்த சீத்தையுடையவளாகவும் வனமால் அப்தமானாகவும் அதாவது காட்டை அடைந்தவனாகவும், என எதுக்கு காட்டை அடைந்தவனாக ஆக்கினாள் லக்ஷ்மி என்றால் நிறைய அசுரர்களை கொல்லணும் அதுக்காக. அப்புறம் சுலக்ஷ்மண ஆக்கலித்தம் நல்ல லக்ஷ்மணனுடன் கூடியவனாகவும் நீதான் ஆக்கினாய், நல்ல அழகிய வடிவுடையவனாகவும் நீதான் ஆக்கினாய் அவனை. என சாதாரணமா ஒரு அழகுன்றது ஆண்களுக்கு எப்படா வரும்னா, பெண்கள் பிரீத்தியா இருக்கச்சுதான் வருமே தவிர கோவிச்சுட்டே இருந்தாள்னாக்கா அவருடைய அழகு இருக்கிறதும் போயிடும். ஒரு ஆண்களை நன்றாக பார்த்து கொள்ளும் தன்மைன்றது பெண்களுக்கு தான் உண்டு. அத நன்னா பாத்துக்கணும்னா பாத்துக்கலாம், இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு அவர் அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டாள்னா அவரை குரூப்பியா மாத்தவும் முடியும். அடிக்கடி வசிட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்காவே ஓ நான் நல்லவன் இல்ல போல இருக்குன்னு தானே நினைச்சுட்டேன். அது மாதிரி இல்லாம சீதை எங்க கண்டிக்கணுமோ அங்க கண்டிப்பிலே தவிர ரொம்ப ஆசையா இருக்கிறதுனால நீதான் அவனை அழகுடையவனாக செய்கிறாய். மகாராமம் கலையசி பெரிய ராமனாக மாத்துக்கிறாய், அவர் சாதாரண ராமர் கல்யாணத்துக்கு முன்ன இருந்த ராமரை காட்டணும், நீ பெரிய ராமனா மாத்தினது. எப்படா பெரிய ராமன்னா, தான் போட்டியா தான் வந்து நிறைய பேரை காப்பாத்தினதுனால தானும் காப்பாத்தணும், தானும் நிறைய பேரை காப்பாத்தணும்ட்டு போட்டி போட்டுட்டு அவரை காப்பாத்த வச்சு, எல்லாரையும் காப்பாத்த வச்சு பெரிய ராமனாக பண்ணி விட்டுட்டாள் அப்படின்ற அர்த்தமானது இந்த ஸ்லோகத்துல கிடைக்கிறது. இவ்வளவு அர்த்தம் இந்த ஒரு சின்ன ரெண்டு லைன்ல இருக்கு பாருங்க, அதுதான் ஆச்சரியம். அதுதான் ஸ்லேஷ எமக்க சக்கரவர்த்தின்னு சொல்றது, அதுதான் வெங்கடாத்துரி சுவாமி. பரம துளசி தமனகே வனமாலாப்தம் சுலக்ஷ்மணா கலிதம் கலையசி சத்ரூபயுதம் சத்ரூபயுதம். அந்த அர்த்தத்தையும் மனசுல வச்சுட்டே வாசிக்கணும். அது ராமர் விஷயத்துல இருந்தா சத்ரூபயுதம் அதே பழைய அர்த்தமே. கமலே வக்ஷஹாஹரேர் மகாராமம், எவ்வளவு யோசனை பண்ணிருப்பாருன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை ஆரியா சந்திரஸ்ல எழுத முடியுமா, எழுத முடியும் பாராம். ரொம்ப தாட்ஸ்ஃபுல்னஸ், எப்பவும் திங்க் பண்ணிட்டே இருக்கு. இதுக்கு இதே சிந்தனை, வேற எந்த சிந்தனையும் கிடையாது. இவர் ஆம்டியால் வந்து இவரை ஸ்லோகங்கள் எழுதி ஸ்லோகங்கள் மூலமா இன்னைக்கு நம்மளுக்கு அழகா காமிச்சிருக்கா. ஏன்னா ரொம்ப தொந்தரவு பண்ணதில்லை. இன்னைக்கோ ஒரு நாள் என்னை பத்தி ஒரு ஸ்லோகம் எழுதுங்கன்னு கேட்டதுக்கே இவர் கோவிச்சுட்டு ஒரு கண்ணாப்பனான் ஒரு ஸ்லோகம் எழுதி வச்சார். அப்பேற்பட்டவர் அவர் என்னன்னா, அழகா இருக்கிறவாளெல்லாம் நன்னா வர்ணிச்சிருக்கார், ரொம்ப பிரமாதமா வர்ணிச்சிருக்கார். நான் அன்னைக்கே சொன்னேன் குஜராத் பெண்களை வர்ணிக்க, தப்த ஸ்வர்ண சுவர்ணம் அங்ககமிதம் தாம்ரோ மிருதுஷ்ட அதரஹா பாணி பிராப்த நவப்பிரவாள சரணி வாணி சுதா தோரணி வக்திரம் வாரிஜமித்ரம் உத்பலதல ஸ்ரீ சூச்சனை லோச்சனை கேவா குர்ஜர சுப்ருவாம் அவயவாகா யூனாம் நமோஹாவஹான்னுட்டு சாதிச்சிருக்கார். விஸ்வகுணாதர சம்புல வர்ணிக்கிறார். இதெல்லாம் அது மாதிரிலாம் எத்தனை வர்ணனைகள் ஸ்திரீகளை பண்ணிருக்கீங்கோ, என்னை பார்த்து ஒண்ணு பண்ணக்கூடாதான்னா, அவள் வந்து உன் கண்ணு எப்படி இருக்குன்னாக்க அப்படி அழகா அந்த புளிய இலை மாதிரி கண்ணு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு வர்ணனை பண்ணி கிண்டல் பண்ணார் அப்படின்னு ஒரு பிரசித்தி உண்டு அந்த காலத்துல. ஏன்னா தன் ஆம்படியா அவ்வளவு அழகில்லைன்னு என்னமோ எனக்கு தெரியாது அப்படி எழுதிட்டு, அதனாலதான் இவரால் நிறைய ஸ்லோகம் எழுத முடிஞ்சது தொந்தரவு இல்லாம. இல்லைன்னா இவர் அழகில் ரசிச்சிருந்தாருனா எங்க இந்த ஸ்லோகம் எழுதுறது? அதனால இவர் நிறைய ஸ்லோகம் எழுதணுன்ட்டே பெருமாள் இந்த மாதிரி அப்படி அப்படி ஒரு வர்ணனை பண்ணி வச்சிருக்காரு. உண்மையா இல்லையான்னு தெரியாது, இல்ல அவள் நன்னாவே இருந்தா கூட இவள் எல்லாம் கிண்டல் பண்ணுவா. ஏன்னா ஆத்துக்காரி அவ்வளவு பிடிக்காது, மத்தவாள்லாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஆத்துக்காரி பிடிக்கிறது இல்லையா, அதனால அவர் அந்த மாதிரி எழுதினாரோ என்னவோ தெரியாது. அதெல்லாம் நம்ம பிராச்சீனமான கதைகள் இதெல்லாம் மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கா எழுதியிருக்காருன்னுட்டு பாக்கலாம். ஏன்னா அழகான லக்ஷ்மியை வர்ணிக்கிறவர் ஒரு சாதாரண பெண்கள் எல்லாம் வர்ணிக்கலாமா? அதனால சாதாரணமா ஆற்றுல இருக்கிற வஸ்து யாருக்கும் அவ்வளவு கூடவே இருக்கிற வஸ்து அவ்வளவு பிடிக்காது. அது மாதிரி அந்த ஸ்லோகங்களை பாருங்க. இப்ப ஒரு ஆறாமத்திலேயே உட்காந்து நான் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு இருக்கேன் தோட்டத்துல உட்காந்து, அதனால இங்க கீ கீக்கின்னு குரல் எல்லாம் கேட்டுட்டு இருக்கு பாத்தீங்களா. சாரசி யுத்தம் அப்படின்றதெல்லாம் அமைஞ்சிருத்து போல இருக்கு இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. அடுத்த ஸ்லோகத்தை கவனிக்கலாம். திருஷ்டாத்ம பிரதிபிம்பிதேஷு மணிஷு திராகிந்திரே மாஸ்ம பூதந்தஸ்தே ஸ்வபலாந்தரஸ்திதி தியா கோபஸ்தவேத்யச்சுதாம் சங்கோன்மேஷ கதாபதாதி பதிதம் சந்தியக்த ரத்னாந்தரஸ்தம் த்வத் சோதரமேவ கௌஸ்துபமணிம் தத்தே புஜாபியந்தரே. எவ்வளவு சின்ன ஸ்லோகம் என்ன, பெரிய ஸ்லோகம், ஆனா அழகான சாதாரண ஒரு விஷயத்த அழகா சொல்றார். இதுல ரொம்ப கிளிஷ்டமான கல்பனைகள் அதெல்லாம் இல்லை, அதுவும் அப்படியே நீள போறது ஸ்லோகம். இன்னொரு தடவை வாசிக்கிறேன் ஸ்லோகத்தை, அப்புறம் பதம் பிரிக்கிறேன், அப்புறம் அர்த்தம் சொல்றேன். சீக்கிரமே முடிஞ்சிடும், பெரிய ஸ்லோகமா இருந்தாலும் சீக்கிரம் முடியும், சின்ன ஸ்லோகமா இருந்தாலும் இட் டுக் டைம். திருஷ்டாத்ம பிரதிபிம்பிதேஷு மணிஷு திராகிந்திரே மாஸ்ம பூத்து அந்தஸ்தே ஸ்வபலாந்தரஸ்திதி தியாம் கோபஸ்தவேத்யச்சுதஹம் சங்கோன்மேஷ கதாபதாதி பதிதம் சந்தியக்த ரத்னாந்தரஹம் தம் த்வத் சோதரமேவ கௌஸ்துபமணிம் தத்தே புஜாபியந்தரே. திருஷ்டாத்ம பிரதிபிம்பிதேஷு ஒரு பதம், மணிஷு திராக் இந்திரே மாஸ்ம பூத் அந்தஸ்தேஷு மாஸ்ம பூத்னு கூட பிரிக்கலாம், எல்லாம் அவ்யயம் தான், இருந்தாலும் சேர்த்து சொல்லிடலாம் மா பூத் மாஸ்ம பூத். அந்தஸ்தேஷு அபலாந்தரஸ்தி தியா கோபா தவ இதி அச்சுதா சங்கோன்மேஷ கதாபதாதிபதிதம் அப்படின்னு ஒரே பதம். சங்கோன்மேஷ கதாபதாதிபதிதம் என்ன அழகான பதம் தெரியுமா, இதை புரிய வைக்கணும் உங்களுக்கு. சந்தியக்த ரத்னாந்தரஹா தம் த்வத் சோதரம் ஏவ கௌஸ்துபமணிம் தத்தே புஜாபியந்தரே என்று ஸ்லோகம். நன்னா புரியுறதா? ரொம்ப மஃபுல்டா இருக்கு. ஏன் அப்படி இருக்கு? நன்னா புரிய நன்னா கேக்கல? இல்ல ரொம்ப மஃபுல்டா இருக்கு, நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு ஒண்ணு பேசாத இருந்தேன். ஒரு பாஸ்ட் 10 மினிட்ஸ் ரொம்ப மஃபுல்டா இருக்கு. அப்படியா? இல்ல நான் அப்புறம் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன், அதுல நன்னா வந்துரும், கொஞ்சம் கேட்டுட்டு இருங்க. திருஷ்டாத்ம பிரதிபிம்பிதேஷு அதாவது இந்திரே ஹே தாயாரே, மணிஷு ரத்னங்களில், அதாவது நிறைய ஆபூஷணங்கள்லாம் பெருமாள் சாத்தின்னு இருக்கார். ரத்னங்களில் இந்திரே மணிஷு திருஷ்டாத்ம பிரதிபிம்பிதேஷு ரத்னங்கள்ல தன்னுடைய பிரதிபிம்பத்தை பார்க்கச்ச தன்னுடைய இந்த தாயாராவல் தன்னுடைய பிரதிபிம்பத்தை அதுல பாக்குற. தேஷு அந்த அபலாந்தர ஸ்திதி தியா, தன்னைதான் பாக்குறா, யாரோ வேற ஸ்திரீ இருக்காளோன்னு அவளுக்கு டவுட் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னா அந்த பெருமாள் தான் போட்டுருக்க ஆபூஷணங்கள்ல லக்ஷ்மி தான் பிரதிபிம்பிதமாக ஆறாள், ஆனா லக்ஷ்மிக்கு தெரியணுமோ இல்லையோ அது, அவ வேற யாரோ ஸ்திரீ அப்படின்னு நினைச்சுட்டா என்ன பண்றது அப்படின்றதாக. தேஷு அந்த அபலாந்தர ஸ்திதி தியா திருஷ்டாத்ம பிரதிபிம்பிதேஷு தேஷு, அதாவது ரத்னங்கள்ல எதுல வந்து தன் தாயாருடைய தன்னுடைய திருமுக மண்டலமே அதுல தெரியறதோ அப்படிப்பட்ட அதில் அந்த உள்ளே அபலாந்தர ஸ்திதி தியா வேற ஸ்திரீ யாரோ இருக்கா அப்படின்றதாக அந்த நினைச்சுட்டு கூடாது திராக். அதுக்காக என்ன பண்றார் திராக் ரொம்ப வேகமாக, தவ கோபா மாஸ்மபூதி தீ, உனக்கு கோபம் வந்துடக்கூடாது, ஏன்னா வேற ஒரு அபலாந்தர ஸ்திதி இருக்கு, அங்க வேற ஒரு ஸ்திரீ இருக்காள்னு நினைச்சா யாருக்கு வேணா கோபம் வரும் மூலியம் தெரியாத, தெரிஞ்சு எத்தனையோ இருந்தாலும் ஒத்துண்டுருவா, ஏன்னா பெருமாளுக்கு எத்தனையோ சோடசாஸ்திரி சாசனம், ஏன்னா தெரியாத தெரியாத ஒண்ணு இருந்துன்னா ரொம்ப கோபம் வந்துடும். தவ கோபா மாஸ்மபூதி தீ அச்சுதா பெருமாள் சங்கோன்மேஷ கதா பதாதிபதிதம், சந்தேகத்திற்கு இடமே இல்லாத அளவுக்குன்னு அர்த்தம். சங்கா உன்மேஷம், சங்கானா சந்தேகம், அதனுடைய உன்மேஷம்னா அது வருது, உன்மேஷம்னா அது கிளம்புறது, சந்தேகம் கிளம்புறதுக்கு கதா அந்த பேச்சு, அதுக்கே பதம் வழி, அதிபதித்தம் அதிலேருந்து தாண்டி, அதாவது என்ன சந்தேகத்துக்கு இடமே கொடுக்காத அளவிற்கு தாண்டி என்ன பண்ணார்னா சந்தேஜ ரத்னாந்தரஹா, சந்தேஜ ரத்னாந்தரஹான்னு ஒரு பதம், அது விசேஷம் பெருமாளுக்கு, விட்ட எல்லா மற்ற அணிகலன்களை உடையவரான அவர், எல்லா அணிகலன்களையும் விட்டவரான அவர் என்ன பண்ணார், சந்தேகம் வந்துட போறதுன்னுட்டு சோதரம் உன்னுடைய தம்பியான கௌஸ்துபமணி, கௌஸ்துபமணியை, அதாவது ரொம்ப சந்தேகப்படுற ஸ்திரீகள் என்ன பண்ணுவா, தன் தம்பிய கூடவே வச்சுப்பா, அங்கங்க போயிட்டு போற இடத்துலாம் நீங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாடாங்க என்ன பண்றாருன்னு பாத்துடுவான்னு அனுப்புவாளாம். அந்த மாதிரியாக தன் தம்பிய கௌஸ்துபமணிய புஜாபியந்தரே தத்தே, தன்னுடைய தோல் நடுவுல பெருமாளே ஏழை பண்ணிட்டு இருக்கிறது எதுக்குறான்னா, அது ஒரு தம்பியும் கூட இருக்கட்டும் சோ தட் நம்ம மேல சந்தேகம் வராம இருக்கும், ஏன்னா ரத்னங்கள்லாம் போட்டுட்டு இருக்கச்ச மத்த தன்னுடைய பிரதிபிம்பத்தையே பார்த்து யாரோ வேற ஸ்திரீகளும் கூட இவருக்கு இருக்கா போல இருக்குன்னு நினைச்சுன்ற கூடாதே என்ற ஒரு பயத்தினால் விரைவாக ஒரு டெசிஷன் எடுக்கிறார், ஒரு கௌஸ்துபமணியை கூட வச்சுட்டா ப்ராப்ளமே இல்லை, ஏன்னா கௌஸ்துபமணி தம்பி தாயா இருக்கு, அதனால கூட தம்பியே இருக்கச்சே அவர் தப்பு பண்ண மாட்டார், எங்க என் தம்பி தானே பாத்துக்கிறான் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமோன்றதாக கௌஸ்துபத்தையே தன்னுடைய மார்பில் வச்சுட்டு இருக்கார் அப்படின்றதாக ஒரு காரணத்தை வர்ணிக்கிறார். கௌஸ்துவம் எதுக்கு வந்ததுன்னு, அது ஏன்னா இது வக்ஷஸ்தல அவஸ்தான பத்தி ஆனப்படினால வக்ஷஸ்தலத்துல தாயார் எழுதிருக்கா அப்படின்றத சொல்லணும்ன்றதுக்காக, அது ஏன் தாயார் எழுதிருக்கா, ஏன் தாயாரோட கௌஸ்துவம் எழுதிருக்கு அப்படின்னு கேட்டா, பெருமாள் தாயார் விஷயத்துல, தாயாருக்கு பெருமாள் விஷயத்துல ஒரு விசுவாசம் வரணும்ன்றதுக்காக தன் தம்பியையே கூட வச்சுருக்காருன்னு அர்த்தம். இப்ப நான் அன்பையும் சொல்றேன், அதுக்கேத்த மாதிரி அர்த்தத்தை பாத்துக்கோங்க. ஹே இந்திரே மணிஷு ரத்னங்களில் திருஷ்டாத்ம பிரதிபிம்பிதேஷு மணிஷு தேஷு அந்த அபலாந்தரஸ்தி தியா, அந்த எண்ணத்தினால் தீன புத்தி அபலாந்தரஸ்தி தியா, வேற ஒரு பெண் இருக்காளோ என்ற புத்தியினால் திராக்கு தவ கோபஹா மாஸ்மபூத், உடனே ஏன்னா சட்டுன்னு கோபம் வந்துடும் மூலியம், கோபம் எப்படியுமே சட்டுன்னு தான் வரும், அது எதிர்பார்த்தெல்லாம் வராது, முன்ன சொல்லிட்டும் வராது, திராக் தவ கோபஹா மாபூத், விரைவாக உனக்கு கோபம் உண்டாக வேண்டாம் என்பதாக நினைத்து இதி அச்சுதா பெருமாள் சங்கோன்மேஷகதா பத அதிபதிதம், சந்தேகத்திற்கு சந்தேகம் கிளம்புவதற்கு கிளம்புவது என்ற பேச்சுக்கு வழியே இல்லாத படி அதை தாண்டி சந்தியக்த ரத்னாந்தரஹா வேறு மணிகளை எல்லாம் விட்டுவிட்டு சோதரம் தம் கௌஸ்துபமணி, உன்னுடைய சோதரனான அந்த கௌஸ்துபமணியையே கௌஸ்துபம் புஜாபியந்தரே தத்தே, தோள்களின் நடுவில் புஜ அபியந்தரே, அபியந்தரம்னா நடுவில், புஜாபியந்தரே தத்தே தரிக்கிறார் என்று அன்பையும் சொல்லணும். மறுபடியும் ஒரு ஸ்லோகத்தை வாசிச்சுட்டு முடிஞ்ச இன்னொரு தடவை அண்மையை சொல்லிட்டு நிறுத்துறேன். திருஷ்டாத்ம பிரதிபிம்பி தேஷு மணிஷு திராகிந்திரே மாஸ்மபூதம் தஸ்தே ஸ்வபலாந்தர ஸ்திதியா கோபஸ்தவேத்யச்சுதா சங்கோன்மேஷ கதாபதாதிபதிதம் சந்தியக்த ரத்னாந்தரஹா தம் த்வத்சோதரமேவ கௌஸ்துபமணிம் தத்தே புஜாபியந்தரே என்று ஸ்லோகம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.